இசையாலே எனது புதிய நாளை நீ இன்று திறந்தாய். இசையோடு வாழ்வேன், இசையோடு போவேன், இசையாவேன். ஹே ஹே ஹே கிச்சிலியே என் காதல் தெத்திதா, இசையாலே எனக்கு புதிய நாளே.